శ్రీమదే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నియమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదేవార్చుకారాజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వికటపురుష మహాదేశికాయ నమః శ్రీతరంగ మగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ్యుమని పాదుకాభ్యాం నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కియ కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి నమస్సదసే. రంగానుడియ దివ్యమణి పాదుకై పట్టి பிரமாதமாக பேசப்பட்டதான பாதுகா சகசியம் என்ற கிரந்தத்தை பாகவத கோஷ்டியுடைய சேர்ந்து நாம் அனுபவிச்சுருக்கோம். சுவாமியினுடைய ஓரிரவு கிரந்தம் என்று வழங்கப்பட்ட இந்த கிரந்தம் ரொம்ப பிரசித்தமாய் பாதுகையினுடைய மகா பிரபாபத்தையும் காருண்ய தயையையும் பற்றி பேசுவதாய் நமக்கெல்லாம் சகல அபீஷ்டத்தையும் நம்முடைய மனோரதத்தையும் பூர்த்தி செய்வதாய் அமைந்ததான இந்த கிரந்தம். நேற்றைய பர்யந்தம் ஐந்து பத்ததி பார்த்தோம். இன்றைய தினம் அதிகார பரிகிரக பத்ததி ஆறாவது பத்ததி ஷஷ்டி. இதுல இந்த பாதுகாதேவியானவள் ஒரு அரசியாய் ராணியாய் ராஜலட்சுமியாய் எப்படி கோலோச்சரா என்பதை சுவாமி தேசிகன் அழகாக 40 ஸ்லோகத்திலே காட்டியிருக்க பட்டத்தை ஒப்புகிறா இந்த தயாதேவி. பிரதம ஸ்லோகத்திலே சாய்கிறார், அதிஷ்டே பாதுகா சாமே யசியாசாகேதவாசிபிஹி அன்பயவ்யதிரேகாப்யாம் அன்பமீயத வைபவம் அப்படின்னு முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் வந்து அயோத்தி மாநகரில் இருந்த எல்லாருக்கும் சந்தோஷம். பெருமாள் இருக்கும்போது பாதுகையும் அங்கே இருந்தது, அதனாலே எட்டிப்பான சந்தோஷம் கிடைச்சது எல்லாருக்கும். வரத்தினுடைய பயனாக பெருமாள் கானகம் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதனாலே பெருமாள் பாதுகையை சாத்தின்னு கானகம் ஏவிட்டார். அப்போ அயோத்தி நகரில் வாழக்கூடிய சகல ஜனங்களுக்கும் அதீத துக்கம் ஏற்பட்டது அவ மனசில. பின்னாடி பரதனுடைய பிரார்த்தனையாலே பெருமாள் பாதுகாதேவை நியமனம் பண்ணி நீ வந்து போய் அவனுக்கு உபகாரம் பண்ணுமான்னு நியமிச்சதாலே பாதுகாதேவி திரும்பவும் பரதனாலே ஆராதிக்கப்பட்டு பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ப சம்மதித்து அயோத்தி மாநகருக்கு திரும்பி எழுந்தருள்றான். அப்போ முதல்ல அதீத சந்தோஷம், பெரிய மகோத்சவம் மாதிரி ஒரு சந்தோஷம் நடந்தது. திடீர்னு பட்டாபிஷேகம் நின்றவொடனே ராமனும் பாதுகையும் அயோத்தி விட்டு வெளில போயிட்டா. அப்ப ரொம்ப சோகம், பெரிய அந்த வேக்கம் ஏற்பட்டது. திரும்பவும் பரதன் பிரார்த்தனையிலே பாதுகாதேவி ராமன் நியமனத்திலேயும் அயோத்தி மாநகர் திரும்பி வரும்போது சாதாரணமா வரல, யஜமானியாய் வந்து நிற்கிறா அந்த இடத்துல, ராஜ்யலட்சுமியா வந்து நிற்கிறா பாதுகாதேவி. அதனாலே சந்தோஷம் புனக இந்த ஜனங்களுடைய மனசிலேயும் வசிஷ்டாதிகள் அப்புறம் ராமனுடைய மாதாக்கள் இவா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா யாருமே இல்ல ராஜ்யத்தை, தசரதனம் விழுந்துட்டார், ராமனும் இல்லை, தலைவகன் ரெண்டு பேருமே இல்லாத போது ராஜ்யத்துடைய ஸ்திதி எப்படி இருக்கும் சொல்லிட்டு கஷ்டம் எல்லாருக்கும். அந்த இடத்தை தான் நிரப்புவதற்காக பாதுகாதேவி திரும்பி எழும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பெருமாளுக்கு ஒரு 10 நாள் தஜாரோடம் பண்ணி பெரிய உற்சவம் பண்றோம், 10 நாள் அந்த திபுதேசமே ரொம்ப கோலாகலமா இருக்கும். அதுக்கு முந்தின நாளுக்கு சாதாரண உற்சவம் நடந்துட்டு இருக்கும், 10 நாள் அவ்வளோ ரொம்ப கோலாகலமா இருந்து திடீர்னு உற்சவம் முடிஞ்சு போச்சு. சுவாமி தஜ அவரோகணம் பண்ணிட்டா அப்படின்னா எல்லா சேவார்த்தையும் கிளம்பிடுவான். அந்த இடத்துல ஒண்ணுமே சாதாரணமா ஆயிடுவார் பெருமாள் அந்த இடத்துல. அதே மாதிரி வந்து பெருமாளே அங்க இல்லையா சுவாமி, பெருமாளும் பாதுகாதேவும் போயிட்டாளேன்னு போது அவளுக்கு வருத்தம் இருந்தது. இல்ல சுவாமி உடனே பெருமாள் அடுத்த உற்சவம் ஆரம்பிக்கிறதுன்ட்டு சடால உள்ள வரும்போது பாதுகாதை வேண்டும் போது அவளுக்கு சந்தோஷமானது ரொம்ப ரெட்டிப்பா இருக்கு அப்படின்ற. அதே மாதிரி என்ன சொல்றான்னா, இந்த ஆச்சாரியாலை ஸ்மரிக்கிறவன் ஆச்சாரியாலை ஆசிரியித்து ஆராதிக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்னா நித்திசூரி போலே ஆகிறான் என்பதானது இந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீமத் ஆண்டவருடைய திருவுள்ள கருத்தா அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாகிக்கிறார் சுவாமி தேசிகன். இரண்டாவது ஸ்லோகத்தில் பாதுகாதேவி வந்து ஆட்சி பண்றா, இதுல வந்து புல் பூண்டுகளுக்கு கூட ஒரு நல்ல ஸ்திதி கிடைக்க வச்சுதா தன்னுடைய ராஜ்யத்தாலே. ராமனே அப்படிதான் பண்ணாம் புல்லரும்பாதி ஒன்றுன்றியன் சாச்சார் சுவாமி நம்மாழ்வா திருவாய் மொழியிலே. அதே போல இந்த கூரத்தாழ்வான் நம் சம்பிரதாயத்திலே பிரசித்தரா எழுதியிருந்த, அதாவது நம்முடைய தரிசம் வளர்வதற்கு அவருடைய கண் தரிசனத்தை இழந்தவர் நம் கூரத்தாழ்வார். அப்படிப்பட்டவர் பெருமாளை பார்த்து பேசும்படியாக ஒரு ஸ்லோகம் அமைச்சிருக்க. என்னன்னா, ஏ ராமா, நீ ராமாவதாரம் பண்ணின, அப்போ இந்த புல் பூண்டு கூட கர்மயோகத்தாலேயும் ஞானயோகத்தாலேயும் பெரிய தபசினாலேயும் உன்னை அடையக்கூடியதான ஒரு ஸ்திதியில உன்னுடைய ஸ்தானம் இருக்கும் போது இது எதுவுமே இல்லாத சாதாரண ஜனங்களுக்கு கூட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தீர சுவாமி, அது எவ்வாறுனு பெருமாள் பெருமாளை பார்த்து கூரத்தாழ்வான் கேட்கிற, ராமனை பார்த்து கேட்கறதா சொல்ற அந்த இடத்துல. அது தேசிகர் வந்து அதுக்கு ஒரு சமாதானம் சாதிச்சிருக்க. என்னன்னா, சக்கரவர்த்தி திருமன் ஒரு சங்கடத்தில் இருந்தான். இப்ப பாதுகைய நீ போய் ராஜ்யத்தை ஒப்புக்கோ அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். ஆனா பாதுகாதேவி சொன்னாலாம், சரி நான் போயிட்டு வரேன், ஆனா எனக்கு ஃபுல் பவர் கொடுக்கணும், நீ எப்படி பவர்ல இருந்து அதுமாரி பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச காலம் சிம்மாசம் இருந்துட்டு மறுபடியும் நீ வந்து ஆட்சி பண்ண போற அப்படின்னா உடனே வந்து நான் உன்னை சேவிக்கணும் கீழ்ப்படியணும்ன்றது இதெல்லாம் வேண்டாம், எனக்கு உன் ஸ்தானத்துல நான் இருக்கு ஃபுல் ரைட் கொடுக்கும் சுவாமி அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அது விதத்துல. ஏன்னா பாதுகா ராஜ்யம் ராமராஜ்யத்து வசதின்னு பெரிவா வழி வழியா நமக்கு உபதேசம் பண்ணிருக்கா. அதனாலே இவர் இருந்தா எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அதுக்கு உண்டான அந்த முழு ஆட்சி அதிகாரத்தையும் ராமன் அப்படியாகட்டும் ததாசு என்று பெருமாள் சாதித்து அந்த பாதுகையை ராஜ்யம் பண்ண சொன்னார் அந்த இடத்துல. இப்போ ராஜ்ய பரிபாலனம் பெருமாள் திரும்பி வரைக்கும் 14 ஆண்டுகள் பாதுகாதேவி கையில இருக்கு, செங்கோல் அவகிட்ட வந்துடுது. இப்போ ராஜ்ஞியாய் ராணியாய் பெரிய ராஜாத்தியாய் ஒரு பட்டமகிஷியாய் அந்த பெரிய மனு வம்சத்துல வந்த எத்தனையோ அத்தனையோ பெரிய சக்கரவர்த்திகள்லாம் எழுந்த சிம்மாசனத்திலே பாதுகாதேவி எழுதி ராஜ்யம் பண்ண போறா. அப்ப என்ன பண்ணுவா இயற்கையாவே? இப்ப புருஷால் ராஜ்யம் பண்றான்னா 30% ஸ்திரீகளுக்குன்னு சொல்லுவா, மீதி 70% வந்து புருஷாளுக்குன்னு சொல்லி இது லோகத்தை உண்ட நியதி. ஆனா ஒரு ஸ்திரீ வந்தவன என்ன பண்ணுவா, தன்னை போல எத்தனையோ ஸ்திரீ கஷ்டப்பட்டு இருக்காளே அவளுக்கு ஒரு நல்லது செய்ய வானவா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாள், அவளுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பா. அப்ப எப்படின்னா நம்ம காமியமா பாக்கலாம், இந்த லோகத்துல பார்த்தா வச்சுங்களேன் லேடி ஸ்பெஷல்னு பஸ் விடுறான், அதுல ஸ்திரீகள் மட்டுமே பயணிக்க முடியும், சில சமயம் ஃப்ரீ பஸ் சர்வீஸ் விடுறான். அதே போல இந்த இவள் இந்த ராஜாத்தியா இருக்கக்கூடிய பாதுகாதேவி அவ்வளோ வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. எப்படின்னா நம்மளாம் சாதாரணம் தான், அந்த ஸ்திரீகள் அதை எதிர்பார்க்கல, ஆனா இவளா மனசு உவந்து ஸ்திரீ வர்க்கத்துக்கும் ஒரு நல்லது ஏற்படுத்தணும் சொல்லிட்டு புருஷாளுக்கு சமானமாய் ஒரு விஷயத்தை அவளுக்கு கொடுத்தா. எப்படின்னா நல்ல ஸ்டூடெண்ட் கெட்ட ஸ்டூடெண்ட் ஆச்சார இடத்தை கிடையாது, அவன் தத்திடா அப்படின்னு அவ பார்க்க மாட்டா. அதாவது 90 மார்க் எடுக்கிற பையனை இன்னும் 10 மார்க் எடுக்க வைக்கிறது வந்து சுலபம் 100 வாங்கறதுக்கு, ஆனா 30 மார்க் வாங்குற 70 மார்க் எடுக்கிறது தான் பெரிய பிரயத்தனம் பண்ணுது ஆச்சாரியாளுக்கு இல்லையா. அப்ப தாரதமியம் இல்லாமல் இந்த ஞானமானது சகலருக்கும் இந்த ஆச்சார அனுகிரகம் பண்ணா. அதே போல இந்த பாதுகாதேவி ஸ்ரீகள் புருஷால் இல்ல எல்லாருக்கும் சமதர்மம் சொல்லி நியமனம் பண்ணி ஆட்சி பொறுப்பை ஏற்றுகிறார் அந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம ஆச்சாரியால் இவன் ஞானி இவன் முட்டாள் என்பது இல்லாமல் சகலருக்கும் பரிபூர்ணமான சமானமான ஒரு விஷயத்தை மோட்சத்தையே கொடுக்கிறார். சாதாரண மோட்சம்னா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது அவனுக்கு. ஐயோ தன்னிட்ட வந்துட்டானு இவனை எப்படியாவது கரை சேர்க்கணுமேனு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் அவ திருவுள்ளத்தை எப்பவுமே அங்க இருக்கிறதுனாலே அந்த தயை என்ற குணமானது ஆச்சார உள்ளத்திலே சாதாரண அஜ்ஞானிக்கு கூட மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பவரை கொடுக்கறது. அந்த பவரை தான் ராமன் தேர்ந்து தயாதேவி வாங்கிட்டு எங்கிடத்த எல்லாம் எல்லாம் ஒரே தரத்தான் சுவாமி, இந்த பாரபட்சம்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஆட்சி செலுத்தினான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்திலே வந்து இரண்டாவது ஸ்லோகத்திலேயே ரொம்ப லோகக்ஷேமத்துக்கோசரம் அந்த அயோத்தி மாநகர் வாழ் மக்களினுடைய மனநிலையை நன்னா புரிஞ்சுண்டு ஆட்சி பண்ணா இந்த தயாதேவி என்பதானது உள்கருத்தா இந்த பாசுரத்தை நமக்கு அமையிறது. அடுத்தது ராமன் காட்டுக்கு போனார், சக்கரவர்த்தி பட்டமா இருக்க வேண்டியவர் போயிட்டார், தசரதனுக்கு கொடுக்கிற பரதனுக்கு கொடுக்கிறார் அவர் வானு சொல்லிட்டார். ராமனுடைய நியமத்தாலையும் பரதனுடைய பிரார்த்தனையின் பாதுகாதேவியை சிம்மாசனத்தில் ஏற்றுட்டார். இப்போ ராமன் இருந்தா எப்படி ஆட்சி பண்ண சகல பூமியும் அவன் ஆட்சி பண்ணுவான், அந்த பெரிய பாரத்தை இந்த பாதுகாதேவி ஏத்தின்றான். எதுல ஏத்தினா தன்னுடைய தோல்ல ஏத்தின்றான். அதனால என்னாச்சு, இவர் ராஜ்யத்தினுடைய பரிபாலத்தினுடைய அந்த பரிபக்குவ நிலையும் இவர் ஆட்சி பண்ணுகிறதான அந்த அற்புதமான எத்தனையோ எத்தனையோ மகா ராஜாக்கள் அந்த சூரியவம்சிலையை ஆட்சி பண்ணி நல்ல விஷயங்களை லோகத்தை கொடுத்திருக்கா, அதைவிட ரொம்ப பரிமளிக்கும்படியான ஒரு ஆட்சி இந்த பாதுகாதேவி வந்து கொடுத்ததுனால பெரிய கீர்த்தியை அடைந்தார். யாரு பரதனுக்கு கிடைச்சது பாதுகாதேவி ஆட்சியினாலே. பரதன் ஆள்றான்னா என்ன, பாதுகையை முன்னிட்டு பரதன் ஆள்றான். அந்த ஆளும் சக்தி யார் கொடுத்தனா, சாட்சாத் பாதுகாதேவி கொடுத்தா. அதே மாதிரி ஒரு நல்ல சிஷ்யன் பகவத் கடாட்சத்தினாலே கிடைத்த நல்ல ஆச்சாரியன் அவனுக்கு, பெருமாள் விக்கிரம் பண்ணதான் நல்ல ஆச்சாரியம் கிடைச்ச அந்த ஆச்சாரிய திருவிழாத்தே புனகா புனகா அதீத பக்தியினால் அந்த சிஷ்யன் பண்ணான்னா அவனுக்கு சகல பூமியும் ஒரு கணத்திலே கிடைச்சிடும் சொல்லிட்டுதான். அடுத்ததான பாதுகாசகஸ்தத்துடைய முக்கிய நோக்கா இருக்கு இந்த விஷயத்துல. அடுத்து பரதர் எப்படி பண்ணா, பரத இந்த ராஜ்யம் நல்லா நடக்கலன்னு பாதுகாக்கு பூஜையோ பாதுக ஆராதனையோ பண்ணல, பாதுக ஆராதனமே தனக்கு உஜ்ஜீவனமா கொண்டு பாதுக ஆராதனை பண்ணர் பரதா அழுவான். அந்த இடத்துல அதையே உஜ்ஜீவனம் தமக்கு வேற எதுவுமே வேண்டாம், மீதி எல்லாத்தையும் பாதுகா பார்த்துமான்னு ஃபுல் பாரத்தையும் பாதுகை திருவிழில போட்டு ஆராதிச்சுட்டு வந்தார். அப்படி உன்னையே பிரயோஜனமாக ஆராதிப்பதற்கு அவருக்கோசம் இந்த ராஜ்ய பரிபாலத்தினை பண்ணி கொடுத்தப்பா, இன்னும் நீ ராஜ்யம் பண்ணி பரதனுக்கு பேர் ஏற்படுத்தி கொடுத்தேன்ட்டு மேற்கொண்டு சாதிச்சுன்னு போற சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்துல இந்த அதிகார பரிகிரக பத்ததியில சாட்சியர். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் நடுவில் சாட்சியர். பெருமாள் வந்து கானகத்துக்கு வந்துட்ட சீதையோட, ஆனா ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டியது பெருமாளுடைய பொறுப்பாயிருந்து தசரனுடைய மரணத்துக்கு அப்புறம் பெருமாள் வந்து பித்ருவச பரிபாலனமே தனக்கு முக்கியம் சொல்லிட்டு அதுக்கோசம் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். பரதனை ஏத்துக்கோடா, பரதனை ஏத்துக்கல, சரி தன்னுடைய பிரதிநிதியாக பாதுகாதே பெருமாள் நியமிச்சு அனுப்பிச்சு வச்சார். இது மேற்கொண்டு முன்னாடியே வந்த கதை. இப்போ பெருமாள் வந்து பின்னாடி பண்ணக்கூடியதானது ராவண சம்ஹாரம் பண்ணணும், கரதுஷனால் வதம் பண்ணணும், தாடக வதம் முன்னாடி ஆயிடுத்து. பின்னாடி எத்தனையோ பேர் கூட ராமனுடைய ராவணனுடைய குமாரர்கள்லாம் இருக்கா, அவள்லாம் வதம் பண்ணணுமே, அது ஒரு ட்ரைனிங் வேணும் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு சர்வசப்தம் சொன்ன ட்ரைனிங்னா இந்த உபமானமா சுவாமி தேசியன் இங்க உபமே உபயத்தை ரொம்ப அழகா காட்டுறீங்க, ஒரு சின்ன ஒரு இன்சூரன்ஸ் காட்டுறீங்க. என்னன்னா ரக்ஷாதுரம் திருதபதி மணிபாதுகேத்வம் ராமசியமைத்துல சுதா சகிதே பிரச்சாரே அப்படின்னு ஸ்லோகம் அது. புஷ்பானி தண்டகவனே பவதேஜமிச்சோஹோ இச்சை அப்படின்னு ஆசைப்பட்டாரா ராமன். என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ராவணனை கொல்லணுமே, பத்து தலை இருக்கவனு சுவாமி, பத்தையும் அறுத்தாதான் அவன் கீழே விழுவான். அதனாலே இந்த கைங்கரியம் இந்த லோக சம்ரக்ஷணம் சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, ராவணனை சம்ஹாரம் பண்ணா எல்லாரும் சந்தோஷமாக லோகத்தை. ஏன்னா ராவணன் அவ்வளவு வந்து மகா சிவபக்தனாயிருந்து சாமவேதியாயிருந்து வீணாகானத்திலே அவனை ஜெயிக்க முடியாத ஸ்திதியிலே அவ்வளோ சங்கீத ஞானத்தோடு இருந்து அவனுடைய அரக்கர்குலத்துக்கு ஆட்சி நன்னாதான் பண்ணி வந்தான். தன் தங்கையான அவளோட துர்போதனையாலே சீதை மேல ஆசைப்பட்டு போய் குழியில விழுந்தான் இல்லையா. அப்படிப்பட்ட கொடி அரக்கனை காப்பாற்றணும்னா எப்படி, கொடி அரக்கன்னா எப்படி சொன்னோம்னா வந்து அந்த கைலாசத்தை வந்து கையில அசைத்தவன், சந்திர சூரியாலே லங்கா பட்டணத்துல மேல வந்து பிரவேசிக்கிறதுக்கு பயப்படுவாளாம், ஏன்னா புடிச்சு கால போட்டு மெய்ச்சிட போறானே அப்படின்னுட்டு. அப்புறம் இந்த ரிதுக்கள், ஆறு ரிதுக்கள் சொல்றாளே, சரத் ரிது, ஹேமந்த் ரிது, இவாள் எல்லாம் எப்பவுமே இந்த ரிதுல தான் புஷ்பம் பூக்கும் இல்ல, எல்லா சமயத்திலயும் 12 மாசத்தை புஷ்பம் வருஷிச்சுட்டு இருக்குமா ஸ்ரீலங்கை மேல. ஏன்னா ராவணன் பேர்ல பயம் அப்படி, திக்பாலகெல்லாம் அந்தந்த திக்கு போனாலும் எத்தனோ திரும்பி வரவே இல்லையாம் ராவண பயத்தினாலே. சிசுபாலவதத்துல காட்டுறா இதெல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரக்கனை சங்கரிக்கணும்னா பெருமாள் வந்து அயோத்தியிலே உட்காண்டு ராஜ்யத்தையும் பார்த்துட்டு முடியுமா? அதனாலே அப்படி ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியதான பெரிய பொறுப்பை இந்த பாதுகாதேவி தான் ஏத்துண்டு பெருமாள் எம்பிராட்டி அமைச்சு விட்டா காட்டுக்கு. இவாற வந்துட்டே இருக்கா, தண்டகாரண்யதபோபதல ஜங்கம பரிஜாதா அப்படின்னு தேசிகன் சாய்ச்சர். பெருமாள் தண்டகாரணத்தை கால் வைக்கும் போது புஷ்பங்கள் வருஷிச்சுது, ஏன்னு கேட்டா தப்போவனமாச்சு, அது அங்க வந்து மிருகங்கள் துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கு, அங்க மனுஷரோட மாட்டம் கிடையாது. மனுஷன் யார் சொன்னாக்கா பெருமாளை நோக்கி பிரம்ம ஜானியா இருக்கக்கூடியவா, எது பிரம்மம் தேடி போறக்கூடியதான தபஸ்விகள் இருக்கக்கூடியதான வனமா தண்டகாரண்யம் இருந்தது. அந்த தண்டகாரண்யத்துல வந்து துஷ்டபிரிகள் இருந்தாலும் தபோபலத்தாலே அவ வந்து அதை தள்ளி விட்டுருவா, அதுக்கிட்ட வந்து அவள் இம்சம் பண்ணாது. அப்படிப்பட்டதான புஷ்பம் வருஷிக்க எப்பயுமே வருஷிக்கக்கூடியதான தண்டகாரண்யத்துல பெருமாள் வந்து என்ன பண்ணானோ சீத்தையோட இந்த புஷ்பத்தெல்லாம் பறிச்சு பறிச்சு பழகிக்கிறாராம். ஏன்னா ஆழ்வாசூரியார் கொத்து தலைவன் குடிகடன் தோன்றி அத்தன் வந்தன்னை புறம்புல்குவான் ஆழியான் என்னை புறம்புல்வான் பெரியாழ்வார் சாச்சர். கொத்து தலைவன் 10 தலை இருக்குப்பா அவன், ஒரு தலையை அறு தெரியணுமே, கரதூஷணம் வதம் பண்ணி தன் ராட்சசால ஒழிச்சு கட்டணுமே, ஒரு ட்ரைனிங் என்ன புஷ்பத்தை பிரிஞ்சு பெருமாள் ஒரு ட்ரைனிங் எடுத்து எப்படி தான் தலை எடுக்கிறது, புஷ்ப அந்த செடியிலேருந்து புஷ்பத்தை எப்படி எடு வெள்ளி எடுக்கிறதுன்னு பெருமாள் தான் பிராட்டியோட சீதையோட இருந்து பெருமாள் வந்து மைத்திர சுதா அப்படின்னு சொல்லுக்கு அந்த இடத்துல அவளோட சேர்ந்து இந்த விஷயத்தை பெருமாள் சந்தோஷமா பண்ணான்னா இந்த சந்தோஷம் யாரால கிடைச்சது? பெருமாளுக்கும் பிராட்டிக்கும், பாதுகாதேவி தானே கொடுத்தா. ஏன்னா பெருமாளுடைய பெரிய பாரத்தை அவள் ஏற்றதுனாலே பெருமாளுக்கு இந்த தசமுகனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு பெருமாளுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துனதா சாகிற தேசிய இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப உபமானம், உபமாலங்காரமா ஒரு ஸ்லோகம் சாகிற சுவாமி தேசிகன். என்னன்னா, ஏ பாதுகையே, சொன்னபயமான சிம்மாசனத்தை பளபளபளான ஒரு மெத்த, அதுல வந்து பாதுகாதேவி ஆட்சி பண்ற. அநேகம் பேர் பாதுகைக்கு ரொம்ப குளிர்ச்சியான தேகத்தை கொடுக்க வேண்டும் என்று சாமர விசிறிகைங்க பண்ணிட்டு இருக்கா, அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாகிக்கிறார். அந்த தங்கமயமான மேரு பர்வத்தினுடைய தாழ்வரையில இருக்கக்கூடியதான ஒரு குளத்திலே ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு, அந்த பூவிலே ஹம்சங்கள் வந்து சண்டை போட்டுக்கலாம், நீ முந்தி நா முந்தின்ட்டு அதை தேன் எடுக்கிறதுக்கு. அப்ப பாதிகளோட அனுகிரகத்தை பெறத்துக்கு ஒருத்தரும் கைங்கரியம் பண்ணி அனுகிரகம் எனக்கு வேண்டும் என்பதானது அவ சண்டையிட்டது போல இது இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இன்னொரு ஸ்லோகத்துல அற்புதமாக சாதிச்சார். அடுத்தது கைங்கரியத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்ற சுவாமி தேசிகன். என்னன்னா, சாமர கைங்கரியம் ஆலம்பிய சாமரம் அனன்ய அனன்யமனா சவிசேஷன்னு சொல்ற. என்னன்னா, பாதுகாதேவிய ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அந்த ராஜலட்சுமிய அந்த ஆசனத்தை ஏல பண்ணி எல்லா விஷயத்தையும் பரதன் பார்த்துக்கிறார். ராமன் எழுந்தழிக்க வேண்டியதான ஆசனம், அதுல இந்த ராஜ்யான ராஜலட்சுமியானவள் ஒரு சரீரத்தோட உட்கார்ந்து ஆட்சி பண்ணுவது போல இருக்கு. அதுல ஒரு ஸ்ரீ சிம்மாசனத்தை எப்படி உட்கார்ந்தவளோ அப்படி எழுதுக்கலாம் பாதுகாதேவி ஆசனத்துல. அப்ப பரதாழ்வான் என்ன பண்றார், பரதன் வந்து சத்திரியர், மனுவம்சத்திலே ஜசதற்கப்பம் ராமன் வரணும், வரத்தின் பயனா ராமன் காட்டுக்கு போயிட்டார், தன்னுடைய மாதாவினுடைய வரத்தால் இவருக்கு ராஜ்யம் வந்து இவர் மடியிலே விழுந்தது, இருந்தாலும் தான் அதை ஏத்துக்காத இந்த சத்திரியான பரதன் என்ன பண்றாருன்னா, பாதுகாதேவியால பண்ணி அதுக்கு வந்து நீ ராஜ்யம் பண்ணுன்னு சொல்ற ராமன் சொன்னதுனாலே. அப்ப பெருமா அவர் வந்து தபஸ்வியாக இருந்து ஜடாமுடியும் ஜபமாலையோடு இருந்து நித்தகர்மானுஷ்டானத்தை விடாம சத்திரிய தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு இந்த பாதகிய திருவாராதனம் பண்ணி அதை அவளையே மனசிலே தியானித்துண்டு பரதர் வந்து பாதிரிக்கு சாமர கைங்கரியம் பண்ணாராம். இப்போ பாருங்கோ, சில சன்னதிகள்லாம் போனா நான் ஒன்னும் வேதம் தான் சொல்லுவேன், பிரபந்தம் சொல்ல, பெருமாள்தான் கொடைதான் போடுவேன், தீவிட்டு பிடிக்க மாட்டேன், சாமரம் போட மாட்டேன்னு சில பேருக்கு நம்ம சில இடங்களை பாக்குறோம். ஆனா கைங்கிறது எந்த தாரதமியமும் இல்லை. ஒரு சக்கரவர்த்தி தன்னுடைய ஆசனத்தை பாதுகைக்கு கொடுத்துட்டு தான் கீழே தந்துட்டு பாதுகை திருவள்ளம் குடிரும்படியாக அந்த பாதுகையை சதா சர்வதா தியானித்துண்டு ஒரு சாமர கைங்கரியம் போட்டார்னா, கைங்கரியம் எவ்வளவு பெரியவனாயிருந்தாலும் தயாதேவிக்கு பண்ண வேண்டும் என்பதை பரதாழ்வான் பண்ணி காட்டார். இந்த இடத்துல எப்படி சுவாமி தேசியனுடைய அந்த போக்கு எப்படி காட்ட, அப்படி ஒரு சக்கரவர்த்திக்கு உண்டான ஒரு அந்த ஆளுமையை பாதுகாதேவி எடுத்துக்கிறா. எடுத்துக்கிறதால அவளுடைய போக்கியமான குணம், அவளுடைய வந்து ஆளுமை தன்மை எல்லாம் பெருமாளைப் போலே சகல புருஷார்த்தங்களையும் நானாவித புருஷார்த்தங்களையும் என்னால் அனுகிரகம் பண்ண வேண்டியதாது என்பது பரதன் வந்து அவளுக்கு கைங்கிரம் பண்ணதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்பனா எவ்வளவு வசதியான வஸ்து, ராமனோட வசதியான வஸ்து இல்லையா இந்த பாதுகாதேவி. அடுத்த ஒரு ஸ்லோகத்துல சாய்கிறார் என்னன்னு கேட்டா, ஒரு பெரியவா ஊருக்கு வரா இல்ல ஒரு பெரிய விசேஷம் நடக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப சந்தோஷமாய் ஒரு மங்கள வாத்தியத்தர ஒரு ஆச்சாரியன ஏழர் சுவாமி நம்ம ஊருக்கு ஐசிங்கரோ ஆண்டவனோ எழும் போது சகல மங்கள வாத்தியங்கள் வச்சு ஜததியா மூலங்கள்லாம் வச்சு அதிர்வேட்டு போட்டு கொடையை இழை பண்ணி வேதகோஷம் முழங்க அவளை வந்து ஊருக்கு வந்து ஆக்வானம் பண்ணி ஏழை பண்ணிட்டு போறோம். அதே போல இந்த பாதுகாதேவியானவள் ஆச்சாரஸ்தானம் வதிச்சு சாட்சாத் நம்மாழ்வார்னு ஆச்சாரிய வியாக்கியானம் இல்லையா, அவ வந்து அயோத்தி நகருக்கு வரும்போது சகல மரியாதையோடும் ஏழை பண்ணு வராளாம். ரொம்ப கௌரவம் உள்ள வந்தா சில பேர் என்ன பண்ணுவா, 18 விதமான வாத்தியம், ஒரு தடவை 50 ஜதம் மோனம் அடிச்சிருந்தா ஏதோ சொல்லுவா, ஏதோ ஒரு ஊர்ல உற்சவத்தில் திருவேந்திபுரத்தில் நடந்திருக்கு அந்த விஷயம், 50 ஜதம் ஞாய நாதஸ்வரம், அதுக்கு தகுந்தா போல் தாளம் வழங்குவதற்கு தவில் வச்சு பெருமாளுக்கு வந்து பெருமாளை சந்தோஷப்படுத்திருக்கான் நாதத்தாலே. அதே போல இந்த பாதுகாதேவிக்கும் கிடைச்சு, சில பேர் என்ன 21 குண்டு போடுவான் வந்திருக்காரு, இவர் வேற இந்த பிரசிடென்ட் வர அந்த பிரசிடென்ட் வர ரத்ன கம்பளம் விரிச்சு அவளை சகல மரியாதையோடையும் வந்து ஏழை பண்ணுவா இல்லையா. அதே போல ஆழ்வாராதிகளுக்கு மரியாதை ஆகும் போது சுவாமி தேசிகனுக்கு பாஷிகாருக்கு ஒரு மரியாதையோ திருப்பறி ஓட்டமோ பெருமாள்கிட்ட இருந்து அந்த விஷயம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம், திருச்சின்ன ஒளி பண்ணுவோம். அதே போல சகல கோஷத்தோடையும் ஆச்சாரியஸ்தானம் வகிச்ச பாதுகாதேவி நம்ம ராஜ்ய பரிபாலம் பண்ண அயோத்திக்கு எழும் போது சகல கோஷத்தோடையும் சகல மங்கள வாத்தியத்தோடையும் எழுதினா என்பதானது இன்னொரு ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தா இருக்கு. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தியான ஸ்லோகம் பகவதார் இடத்துல, பரிஷாலிதானி விஷலோ நதபாம்சி தேபே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதுல என்னன்னா, ராமன் ராஜ்ய பரிபாலனம் 11,000 வருஷம் பண்ணர். இது எப்போ, பாதுகா ராஜ்யத்துக்கு அப்புறம் பண்ணது. தற்பூர்வம் பாதுகாத்தான் ராஜ்யம் பண்ணான். ராமராஜ்யத்துல கூட ஏதோ ஒரு அப்ராமணன் ஒத்தன் ஏதோ ஒரு யாக காரியம் பண்றான், ஹோம காரியம் பண்ணான்னு தெரிஞ்ச பெருமாள் சிரச்சேதம் பண்ணதா சரித்திரம் ராமகாவியம் சொல்றது. ஆனா அப்ப அதனாலே பண்ணப்பட்ட அவதாரத்தினாலே ஒரு சின்ன சிசு அதுக்கு மரணம் சம்பவிச்சது. ஆனா பாதுகாப்பு பண்ணு 14 வருஷம் ராஜ்யம், இந்த 14 வருஷம் ராஜ்யமும் ஒரு குறைவில்லை சுவாமி, ஒரு தோஷம் இல்லை. அப்படிப்பட்டது இந்த தயை, அவருடைய தயையாலையும் சர்வசக்தியாலையும் இந்த அயோத்தி மாநகரை அவ காப்பாத்தினான். இந்த பாதுகாதேவி காப்பாத்திய 14 வருஷத்துல ராமராஜ்யத்தில் ஏற்பட்ட சங்கதி எதுவுமே நேரல, கொஞ்சம் கூட அபசகுணங்கள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு காட்டா இந்த ஸ்லோகத்துல. ராஜே தவாம்ப ரகுபுங்கவபாகரக்ஷே நைவாபதம் பிதி விதேயம் அபூத் பிரசக்தம் அப்படின்னு ஸ்லோகத்தை முடிச்சார் சுவாமி தேசிகன். அப்போ பாதுகாதேவியோட ராஜ்யம் ராமராஜ்யத்தை வசத்தின்னு தேசிகன் ஆச்சாரியால் வாக்கால இங்க வந்திருக்கு இல்லையா. அதனாலே பாதியுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது இந்த பாதுகாதேவிக்கு சுயமாகவே ராஜ்யம் வந்து அவள் வழியில விழுந்தது. யாரோ சக்கரத்தை ஆள வேண்டியது, சரி அடுத்தது அவன் தம்பி ஆளட்டும்னு பார்த்தா அவனுக்கும் அந்த பாக்கியம் இல்லை. இந்த ராஜலட்சுமியானவள் பாதுகாதேவியோட மடியிலே அவளே வந்து விழுந்தா. விழுந்த போது என்னன்னா, ராமன் காட்டுக்கு போயிட்டானா, தசரதர் மறிச்சுட்டாரான்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டா பாதிகாதேவி மடியில. அப்போ இந்த ராஜலட்சுமியை திருப்பி முழிக்க வைக்கணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாதிகாதேவி ராஜபரி ஆசனத்துல எழுந்துட்டா. அப்ப பரதாழ்வான் முதல்ல பண்ண கைங்கரியம் சாமரம் கைங்கரியம் பண்ணார். அடுத்தது புனகா இப்ப என்ன பண்ணாருன்னா, விசிறுகைங்க ஆளவட்ட கைங்கரியம் பண்றாரு. எப்படி தேவ பெருமானிடத்துல ஆளவட்ட கைங்கரியம் பண்ணி சம்பிரதாயத்துக்கு ஆறு வார்த்தை ஏற்படுத்தி கொடுத்த திருக்கட்சி நம்பிகள் இல்லையா, அதனால இந்த சம்பிரதாயம் தடைக்கிறது. அதனால ஆளவட்ட கைங்கரியமானது அப்பயே பண்ணி காட்டியிருக்கா பாதுகாதேவி தாயாருக்கு நடந்திருக்கு. அப்போ இந்த பரதாழ்வான் பாதுகாதேவிக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணார். ஆளவட்ட கைங்கரியம் பண்ணும்போது பாதுகையினுடைய திருமையின் மொத்தமும் குளிர்ச்சியான காற்று வீசப்பட்டது. அந்த காற்றிலே பாதுகாதேவி மடியிலே விழுந்த ராஜலட்சுமியானவள் மூர்ச்ச தெளிஞ்சு எழுந்து அப்படி பாக்கறா. பார்த்த உடனே என்ன, தசரதனும் இல்ல ராமனும் இல்ல பரதனும் ராஜ்யமானான்ட்டானே. இப்ப என்னடான்னா, இவன் பாதுகாதேவி கைங்கரியம் பண்ண, ஓ என்னை ராஜலட்சுமி என்னை ஆளக்கூடிய தகுதியானது இந்த பாதுகாதேவி இருக்கு, எனக்கே என்னை பயம் இல்லை, அதனால நிர்பயமான ஆயிருக்கேன், அவள் சொல்படி நான் கேட்டு ராஜ்யத்தை நடத்துறேன் என்னும்படியானது. இது எதனால வந்ததுன்னு கேட்டாக்கா, ஒன்னு பரதன் பண்ண விசிறி கைங்கரத்தினால வந்தது, விசிறி கைங்கரத்தினால இவள் கண்முழிச்சதால் இவர் பயமானது போச்சு. ஏன் பயம் போச்சுன்னா, ராமன் எப்படி ஆட்சி பண்ணுவானோ, மனுவன்சத்தில் இவன் சக்கரவர்த்திகள் எப்படி அந்த அயோத்தி நகரை வழி நடத்துவார்களோ, அப்படிப்பட்டதான ஒரு ஆளுமை சக்தியானது பாதுகாதேவிக்கு இருந்தது. அதனாலே யான் எப்படி ராஜ்யத்தை ஆளப்போகிறேன் என்ற பயமானது ராஜலட்சுமி திருவுள்ளத்தின் வெளியில ஓடி போச்சு. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படி என்னும்படியானது ஒரு ஸ்லோகம் அழகா சாத்திய சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தை சொல்லுமானா டைம் ஆனது அடியன் அர்த்தங்களை மட்டும் சபையில விஞ்ஞாபிச்சிருந்து வர நடிகன். அடுத்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா, ராமன் வந்து சத்ருவதம் பண்ணாம நான் அயோத்திக்கு திரும்ப மாட்டேன் புதுக்க பண்ணிட்டார், பரதனும் பட்டமானான்னு சொல்லிட்டார். அப்போ பெருமாள் சஞ்சாரம் எழுதியாச்சு, ராமனுடைய சத்ரிய தர்மமானது என்னது, விரதம் என்ன, ஜடாமுடி தர்ச்சன் காணகம் போயிட்டார், அதுல வந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிட்டு தான் அயோத்திக்கு திரும்பணும். இது சத்ரிய தர்மம், பிராமண சம்ஹாரமோ கரதர்ஷனால் வதமோ ஏதோ ஏதோ நடக்க போறது. அப்போ சத்ரிய தர்மமாச்சு. பரதன் என்ன பண்ணார், தன் அம்மாவின் வாக்கின் மூலமாக வந்த ராஜ்ய பரிபாலனத்தையும் திரஸ்கரிச்சார். ஏன் வானான்ட்டு, அம்மா தான் ஏற்படுத்தி கொடுத்தான்னு. இதுக்கு உண்டானவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்னுடைய சமயனானவன், அவனுக்கு தான் நான் கிடைக்கணும். இது வந்து அநாகரிகமான வந்த ஒரு ராஜ்யம், எனக்கு தேவையில்லை. அப்பா சொல்லியிருந்தாலும் எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு ராமன் பேரே பரம பக்தி இருக்கு, அவனுக்கு உண்டாத நான் அபகரிப்பதா, இது அதர்ம ரீதியில இல்லே போயிடும். எவ்வளோ மகான்கள் இருக்கு, வசிஷ்டர் இன்னும் சுமந்திரனா இருக்கா, அவளால ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது, நான் என்ன சின்னவன் பண்றது, எனக்கு தேவையில்லை சொன்ன அபேட்சை இல்லை அப்படின்ட்டு மனச கல்லாக்கினான் பரதாழ்வான். தேவையில்லை எனக்கு அப்படின்ட்டு, நம்மளால முடியுமா சொல்லுங்க. ஏதோ கொள்ளுபாட்டியோட பூர்வீகத்தில் இருந்தது, அவளுக்கு வம்சம் இல்லைன்ட்டு ஒரு நாள் அவ ஆத்துல போய் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு, ஏ நீதாண்டா எனக்கு பேரன் சொட்டு, அவ பரமபதிக்கும் போது ஒரு பெருசா வீட்டை எழுதி வச்சு போறா, திபுதியாச எழுதி வச்சுட்டு போயிடுவா இல்லையா, யாதிர்ச்சிக்கும் யாதிர்ச்சிக சுகுதமாய் வந்தது அவனுக்கு. ஆனா பரதாழ்வானுக்கு யாதிர்ச்சி சுகுதமா இந்த கடைசி இந்த இடத்துல நம்மளா இருந்தா உடனே உக்காண்டுருவான் ராஜ்யத்துல போயிட்டு. ஆனா பரதாழ்வான் எனக்கு வானான்சு கஷ்டப்படுத்தினான், ராமன் பண்ண சங்கல்பத்தை விடவும் பரதனுடைய சங்கல்பம் ரொம்ப கஷ்டமான சங்கல்பம், பரதாழ்வான் ஏத்துண்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா, பாதுகை என்ன சங்கல்பம் பண்ணிட்டா சுவாமி அப்படின்னா, பாதுகையோட முக்கிய கைங்கரியமானது பெருமாள் எங்கெங்கெல்லாம் போறோம் அங்கெங்கெல்லாம் கூடவே சஞ்சரிச்சு அவர் திருவடியே அந்த கணங்கூட பிரியாம போக வேண்டியதுதான் பாதுகையோடைய கைங்கரியம் இல்லையா. அப்ப சஞ்சரிப்பதையே கைங்கரியமாக கொண்டவள், அதையே முழு மூச்சாக கொண்டவள், அதையே உஜ்ஜீவிதமாக கொண்டவள், அதுவே அவள் கடமையா இருந்தது. ஏன் கேட்டா, நிறைய விஷயங்கள் பாதுகை மூலமா லோகத்தை நடந்துட்டு வருது, இது எல்லாமே தடைப்பட்டு போச்சு. எதனாலன்னு கேட்டா, சஞ்சரிப்பதையே முழுமூச்சா கொண்டவள் நீ நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் சுவாமி. அப்போ தன்னுடைய மனசன் திருவுள்ளத்தை பாதுகாதி ரொம்ப கட்டுப்படுத்தின்ற ராமனுடைய வார்த்தைக்கோசரம் இணங்கி பரதனோட போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ண அயோத்தி மாநகர்ல. அப்போ ஒரு சத்திரிய தர்மத்தை விடவும் பரதனுடைய அந்த திரஸ்கரிக்கும் தன்மை மனச கட்டுப்பட்ட தன்மையை விடவும் இத்தனை அவதாரங்கள் பரதாழ்வான் எப்போ திரேதாயுதத்தை ராமன் கூட பிறந்தார். இந்த பாதுகாதேவி எல்லா அவதாரத்தையும் பெருமாள் கூட வரா. பரமபதத்தையும் இருக்கா, அச்சா விக்கிரகத்திலையும் பாதுகாதேவி இருக்கா. அப்போ கணகாலமும் பெருமாளை விட்டு பிரியாதவள், 14 வருஷம் பிரிஞ்சிருக்கணும் சுவாமி, நடந்தே பழகப்பட்ட எனக்கு வீல் சேர்ல உட்காருன்னு சொல்லிட்டா எப்படி உட்கார முடியும், முடியுமா அவளால? நமக்கு சாதாரணமா பார்த்தா லௌகிக வாழ்க்கையில 30 வருஷ காலங்கள் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிருந்தோம், 2 வீலர் எடுத்து ஊர் முழுக்க சுத்துவான் சார். திடீர்னு ஒரு நாள் அவன் பாஸ் கூப்பிட்டு, நாளையில இருந்து நீ ஃபீல்ட் ஒர்க்கு போவானாம்பா, அடுத்த ரிட்டையர்மெண்ட் ஆக வரைக்கும் உனக்கு ஆபீஸ்ல இந்த ரூம் 10 தான் ஒர்க் உனக்கு. இது இருந்தா அவனுக்கு சக்கரம் கட்டின்னு சுத்தி நான் காலில் நிக்குமா பாருங்க. அவனுக்கு அவன் ஃபுல் நினைப்பு இந்த ஃபேக்டரி போலாமா அந்த ஃபேக்டரி போலாமா, அவனுக்கு டெஸ்க் ஒர்க் பண்ண வச்சா எங்க ஒரு ஃபீல் வரும். இது சாமான்யமா சொல்ற விசேஷம், அது ஆசிகால புரியுதுக்கோசம் சொன்னேன். அப்படிப்பட்ட நடந்தே பழகின பாதுகாதேவிக்கு, நடந்தே அனுகிரகம் பண்ணவளுக்கு ஒரு ஆசன தேவி உட்காரனா இன்னும் பெருமாளை விட்டுட்டு போறோம், கூட சீதை இருப்பா அவளும் இல்லையே, லக்ஷ்மணனும் பெருமாள் கூட போயிட்டானே, நான் மட்டும் தனியா போய் உட்காந்துக்கணுமே. நம் மனசை ரொம்ப திடப்படுத்தினு தன்னுடைய மொத்த சக்தியும் மனசுல ஏத்தின்றவோ, சரி பெருமாள் நியமனம் சொன்னதை கேட்டு ஆகணும். சீத பெருமாள் பேச்ச கேட்கல, லக்ஷ்மணன் கேட்கல, நான் கேட்கிறேன்னு ஓடி போய் உட்காந்து ராஜ்யம் பண்ணாலே. இப்போ இவ எல்லாரையும் விட ராமனுடைய சங்கல்பத்தை விடவும் பகதனுடைய புடிவாதத்தனத்தை விடவும் தன்னுடைய முக்கிய கைங்கரியத்தை ஒதுக்கி வச்ச பெருமாள் தனக்கு நியமிச்ச கைங்கரியத்தை பண்ணும்படியாக பாதுகாதேவி வந்து ஆசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணாலே. இப்ப இவர் எல்லாரையும் விடவும் பெரிய ஆளுமை சக்தி யாருக்கு சுவாமி இருக்குன்னா, சாட்சாத் பாதுகாதேவிக்கே இருக்கு அப்படின்னு சுதேசன் காட்டுற. இப்போ 12 ஆழ்வாராதிகள் உண்டு சம்பிரதாயத்தில், எல் ஆழ்வார் ஊர் முக்க சுத்தினா கலியன் 86 உபதேசம் போயிட்டு வந்தார். திருமை சிப்ரான் இங்க போனார் அங்க போன, ஒவ்வொரு ஆழ்வாரும் தேடி அலைஞ்சு புரிஞ்சு பெருமாள் இங்க இருப்பார் அங்க இருப்பார் பார்த்து நமக்கெல்லாம் பாசுரங்களை பாடி வாழலாம் திவுதேசம் சொல்லி நியமிச்சார். ஆனா ஒரு ஆழ்வார் புளியங்குடி உள்ளே உட்காந்துருந்தார். கலியினை பிடிச்சி புளியங்குடி உள்ளே 16 வருஷம் உட்கார சுவாமினா உட்கார முடியுமா? முடியாது. ஏன்னா அவருடைய விஷயமானது தேடி போவது அவர் விஷயம், நம்மாழ்வார் விஷயமானது நம்மாழ்வாயை தேடி பெருமாள் வருவது அவர் விஷயம். இப்படிதான் இந்த போக்கு இருந்திருக்கு இல்லையா. அதனாலே பாதுகாதேவியினுடைய பிரதிஜையானது உசத்தியாக இந்த பாசுரத்திலே பேசப்பட்டது, அதனால் அவருடைய பிரபாவமே ரொம்ப அபூர்வமாயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல சாதிக்கிற பாதுகா ராஜ்யம் வந்தது. பெருமாள் திருவடி விட்டு பாதுகை பிரிஞ்சுட்டா, ஆனா பெருமாள் அந்த யாத்திரையை வனத்துல மேற்கொள்ளடுமே, என்ன பண்ணணும்னா, அடடா பெருமாள் திருவடியில ஒரு கல்லு குத்துமோ முள்ளு குத்துமோ தெரியலையே, என் கைங்கிறத நான் ஒட்டி வந்துட்டே நான் பாவி ஆயிட்டனே அப்படின்னு சாதாரணமா நமக்கு சாதாரணமா இருக்கும். இப்போ கோட்டியில வந்து ஒரு அத்தியாபகமோ வேலை பலனோ பண்ணும்போது திடீர்னு கோட்டியை விட்டு வெளில போது ஒரு விச்சின்னு ஏற்பட்டதுன்னா இன்னைக்கு என் கைங்கரியம் போச்சேன்னு ஒரு மனசுல அடிக்கும் எப்பயுமே உண்டு. பெருமாள் 10 லாத்தால் 7 பண்ணு நினைக்கிற ஒரு குழந்தை லீவ் போட்டு ஓடி வரான்னு ஆபீஸ்ல இருந்து ஓடி வரும்போது வரும்போது சண்டையப்பதான் 10 லாத்தால் ஆச்சா பெருமாள் இறங்கிட்டேன்னு சொன்னா, என் சீவாத கைங்கரியம் இன்னைக்கு போயிட்டே சுவாமி எனக்கு இந்த இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலன்னு தோணும் மனசுல. அந்த மாதிரியானது இந்த இடத்துல இந்த பாதுகாதேவிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால அவ பண்ணா தன் சக்திய வெள்ள பிரவேசிச்சா. என்ன பண்ணா சுவாமி அப்படின்னா, நிஷ்கண்டகம் ஜகததேம் விததே பவத்யா அப்படின்னா, பெருமாள் சஞ்சரிக்க போறான் கானகத்துல, திரும்பி வரத்துக்கு 14 வருஷங்கள் ஆகும். ஆனா பெருமாள் காடு மேற்கு நடந்து போறான், அதனாலே முள் இல்லாத லோகமா ஆக்கினான்னா, சத்துருக்குள்ளே இல்லாத லோகம் பண்ணிட்டா இந்த பாதுகாதேவின்னு சொன்னான். பெருமாள் நடந்து போலாமே, முள் இருந்தா கால குத்தும், எல்லாத்தையும் சமன்படுத்தி பெருமாள் வந்து ஒரு விஷயம் பண்ணி ஜெயிச்சு வரத்துக்கு ஒரு ஹேது பண்ணா இந்த பாதுகாதேவின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இல்ல காத்தார் இந்த இடத்துல. அடுத்ததான ஒரு ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அற்புதம், ராமம் துவயா விரகிதம் பரதம் சதேன சாதும் பதாபனி ததா யதபூத் பிரதீதம் ராமானுஜத்யதவ சாம்ப ஜகத் சமஸ்தம் ஜாகத்திதேன கலு ஜாகரண ஸ்மிருதேன அப்படின்னு போட்டார். 159 ஸ்லோகம் அடிகிறது. இதுல விசேஷார்த்தம் என்னன்னு கேட்டா, லக்ஷ்மணா என் கூட வராதன்னு பெருமாள் சாச்சார், முடியாதன்னா உன் கூட தான் நான் வருவேன்னு சொன்னார் லக்ஷ்மணன். சரி அப்படின்னு வந்து தன்னுடைய தூக்கத்தை 14 ஆண்டுகள் தொலைச்சு ராமகங்கரியம் மட்டுமே எனக்கு பிரதானம் அப்படின்ட்டு சென்றால், குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவழியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மடையாம் என்று அந்த ஆதிசேஷனே லட்சுமணனாய் அவதாரம் பண்ணி பெருமாளுக்கு அனவரதம் கங்கிரியம் பண்ண. சரி, இந்த பாதுகாதேவி இருக்காளே, பாதியிலே பெருமாள் விட்டுட்டு வந்துட்டா, எதனால வந்தா சுவாமின்னா பெருமாள் நியமனத்தினால வந்தா. இப்படி இந்த பாதுகாதேவியும் இளைய பெருமாள் லக்ஷ்மன் அவரும் பெருமாள் லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணார், அயோத்தியை விட்டார். 14 ஆண்டுகள் தூக்கம் இல்லை, நித்ராதேவி கிட்ட போவே இல்லவர். இந்த பாதுகாதையும் லக்ஷ்மணை போலேதான். என்னன்னு கேட்டா, பெருமாள் வரவருக்கும் அயோத்தியை வந்து ரட்சிச்சு கொடுக்க வேண்டியதான பொறுப்பு இவளிடத்தை இருந்தது இல்லையா. அப்போ 14 வருஷம் தூங்கல, ஏன்னா கண்ணில் இவை போல் காக்க வேண்டுமே ராமனுடைய வஸ்துவா செய்து அப்படின்ட்டு அந்த அவனுடைய ஆஜையை சிறமேற்கொண்டு ராமன் காத்தால் எப்படி அயோத்தியை காப்பானோ அதை போல தானும் தூங்காமல் கண் விழித்து இந்த அயோத்தியை காப்பாற்றி பெருமாள் வந்தபோது ஒப்படைத்தாள் பாதுகா. அப்போ சகல லோகமும் சௌக்கியமாயிருப்பதற்கு தியாகம் பண்ணது யாருன்னா, ராமகங்கிரத்தில் லக்ஷ்மணனுக்கும் சரி, லோகத்தை ராமனுடைய இல்லாத போது லோகத்தை சம்ரக்ஷம் பண்ணுவதற்கும் இந்த பாதுகாதேவி உறுதுணையா இருந்தா இல்லையா. அதனாலே நீங்கள் ரெண்டு பேரும் லக்ஷ்மணனும் அந்த பாதுகாதேவியும் இப்படி இருந்தவையாலே தான் இந்த லோகங்கள் வந்து சௌக்கியமா இருந்தது. அதனாலே இவா ரெண்டு பேரும் ஒரு பாகவத கைங்கரியம் பண்ணா, பெருமாளுக்கு பாகவத கைங்கரியம் இந்த லக்ஷ்மணன் பண்ண, பெருமாள் சொல்றதை கேட்டு பண்ணக்கூடியதான கைங்கரியம் பாகவத கைங்கரியம், பெருமாள் நியமனத்தில் பண்றது கைங்கரியம் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம். இதனாலே பாகவதா பாகவதர்களாலே தான் பகவானுக்கும் இந்த லோகத்திற்கு சௌக்கியம், பெருமாள் சொன்னதை பாதுகாப்பு செஞ்சதுனால அயோத்தி மக்களுக்கு சௌக்கியம் ஏற்பட்டது இல்லையா, அயோத்தி மக்களுக்கு சௌக்கியம் ஏற்பட்டது. அதனாலே ஒரு பாகவதம் பண்ண கைங்கரியத்தாலே தான் லோக சம்ரக்ஷன் நடக்கிறது. பரம பாகவதர் விஸ்வக்ஷேனர் அவருடைய பிரம்பின் கீழ் தான் லோகம் வந்து ஆட்சி நடக்கிறது இந்த லோகத்துல. சாஸ்திரம் சொல்றது, பெருமாளை நீ சொல்லிட்ட இந்த விஸ்வக்ஷேனா செங்கோலப்புடி என் பிரதிஜா நீ பாத்துக்கோன்னு சொல்றதுனாலே அவர் கைங்கரியம் பண்றார். நான் பண்ண மாட்டேன் சுவாமின்னு சொன்னார்னாக்கா லோக சம்ரக்ஷன் எப்படி நடக்கும், பெருமாள் இன்னொருத்தர தேடணும் இல்லையா, இன்னொரு பரம பாகவதனை தேடணும். அதனாலே அப்படியெல்லாம் இல்லாமல் பெருமாள் சொன்னதுக்கோசரம் அரசாட்சி பொறுப்பேற்று பாதுகாதேவி அயோத்தியை ரட்சிச்சா, அங்கே ஒரு பரம பாகவதனாய் பெருமாள் திருமேனியை பாதுகாக்கும்படியான பொறுப்பை லக்ஷ்மணாழ்வான் ஏத்துண்டார் இல்லையா. அதனாலே பார்த்தா பாகவத கைங்கரியம் ரொம்ப வசத்தியா இருக்கு பெருமாளுக்கு, அதனாலே லோக சம்ரக்ஷணம் ஏற்படுறது அப்படி என்பதானது இந்த ரீதியிலே இந்த இந்த அதிகாரம் அதிகார பரிகிரக பத்ததி சுவாமி தேசிகன் பாதுகையினுடைய பெருமையை பேசி, பாதுகை எப்படி பட்ட மகிழ்ச்சி ஆனால் என்பதை பேசி இதோட இந்த சோகத்தோட நிறைவு செய்கிறேன். கவிதா கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. இதுவரையும் நம்ம வந்து 159 ஸ்லோகம் பார்த்திருக்கோம், இன்னும் 20 ஸ்லோகம் இருக்கு இந்த பத்ததியில. இது பாதி விஷயம் மட்டும் பார்த்திருக்கோம், இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்கிறதால அடுத்த பாட்டில் இந்த மீதி 160வது ஸ்லோகத்தை 180வது ஸ்லோகம் வரைக்கும் பகவதாட்டு விஜாபிக்கலாம் என்பதானது பெருமாள் நியமனமா இருக்கடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.